മൂങ്ങിൽ കാടുകളേ, വണ്ട് മുനകും പാടുകളേ, ദൂരച്ചികരങ്ങളിൽ തണ്ണീർ തുവയ്ക്കും അരുവികളേ. இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து இங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே தூரச்சிகரங்களில் தண்ணீரில் மலரும் சிவப்பு தாமரையில் சேரு மணப்பதில்லை பூவின் ஜீவன் மணக்கிறது வேறை வருத்தாலும் மனங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும் தாமரை பூவாய் மாறேனோ ஜென்ம சாபல் எங்கள் காணேனோ மரமாய் நானும் மாறேனோ என் மனித பிறவியில் உயேனோ பருவம் வண்ணங்களை பனித்துளியாகேனோ மூங்கில் காடுகளே தூரச்சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே மேகம் உற்பத்தியானாலும் உப்பு தண்ணீரை மேகம் ஒருபோதும் சிந்தாது மலையில் விழுந்தாலும் சூரியன் மறித்து போவதில்லை நிலவு கூலியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறதே மேகமை நானும் மாறேனோ அதன் மேன்மை குணங்கள் காண்பேனோ சூரியன் போலவை மாறேனோ என் ஜோதியில் உலகையானேனோ ஜனனம் மரணம் அறியா வண்ணம் நானும் மழை துணியாகேனோ நுங்கில் காடுகளே பாடல்களே தூரச்சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே இயற்கையின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து போமேன் மரிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து ஆ ஆ ஆ ஆ